அனைவருக்கும் வணக்கம் and welcome back to the show. இன்று ஒரு புதிய தலைப்பை பற்றி பேசுவோம். அதாவது தமிழ் women have been voted as the most beautiful in the entire world. ரத்தி ஆதித்தன் அவர்களே, இதை பற்றி நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? சாஹி சிவா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? And there you have it, ladies. தமிழ் women are the most beautiful in the entire world. காதலும் தேவையில்லை, அறிமுகம் போதும். எத்தனை அகம்புறம் கண்டவன் நான், அத்தனை மொழிகளை அறிந்தது போதும். முத்தமிழ் விளக்கே கூட நீயும் வா, பண்ணே உன் அழகுக்கு எவனடி சொந்தம். யாரும் இல்லா நேரம் அறிந்திடலாம், தனது குள் புது விருப்பங்கள் பொங்கும். வள்ளுவன் குரல் வழி விளையாடவா, நேரமே தாகமே தீராதே, வேகமும் வீரமும் மாறாதே, ஆணினம் மாசையும் மீதானே மீதானே என் பொன்மானே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு நடந்தா ஒரு வடிவு. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொன்மானே. And there you have it, ladies. Tamil women are the most beautiful in the entire world. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு பொண்ணு தமிழே. வாட்ட படிப்பு, வாட்ட சிரிப்பு, வாட்ட நெடுப்பு